ஓம் நமஹா குருதோ நமஹா சுபரோ குருதோ நமஹா ஓம் மகாதேவியே ச விக்ரஹே விஷ்ணு பத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மியே பிரோதயாத் ஸ்ரீ பராசர பட்டாரியஹ ஸ்ரீங்கேஷ புரோஹிதஹ ஸ்ரீவத் சாங்க ஸ்ரீ மானி சயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீ மகாலட்சுமி பிரபாவத்தை அனுபவிச்சு வரோம். ஆச்சாரிய வர்க்கத்திலும் வர பிராட்டி பிராட்டியும் பெருமாளும் பிரியறதில்லை. இன்புறம் இவ்விளையாட்டுடையான் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரும் காரியத்தை செய்கிறோம். சிஷ்டி ஸ்ரீ சம்மாரங்கள்லாம் பகவானுக்கு ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டு பங்கு கொள்றான்னு சொன்னோம். மத்திய திரிகுண பலகம் ஒக்கட்டாம் ஏதாவது சதுரங்கம் விளையாடுறான். சதுரங்கம் விளையாடுற போது பிரகதி வேணும். சிஷ்டி ஸ்ரீ சம்மாரங்களுக்கு முக்குணங்கள், தத்வஸ்தவங்களுக்கு முக்குணங்கள். அதனால மூணு கலர் உள்ள செஸ்போர்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார். ரெண்டு கலர் தானே செஸ்லையும் கேட்டிருந்தார். எனக்கு செஸ் பத்தி தெரியாது. தேசிகன் திரிகோண பதக்கம் மூணு கலர் உள்ளு சொல்லிட்டார. தேசிகன் பொய்யில் புலவர். அதனால இங்கிலீஷ் இதை விமர்சித்து பார்க்கும்போது இங்கிலீஷ் வியாக்கியானம் பார்த்தேன். அதுல மூணு கலர் உள்ள செக்கர்ஸ் இத்தனை சாதனை கொண்டு வெரிஃபை பண்ண சொன்னேன். அப்ப செக்கர்னு ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு செஸ் போர்டு ஆனது மூணு கலர் உள்ளது. அதனால அதை விமர்சித்தவர் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி அசேஷானா ஜெகதீதியா விஷ்ணுபத்ரி. விஷ்ணுபத்ரி என்றவள் அசேஷானா பேரும் சொல்லிருக்கும். ஈசானா பெருமாளுக்கு ஈசானன்னு பேரு. ஈசானுடைய விஷ்ணு பத்னியார் அவள். விஷ்டம்பகா அவள் வடிவே இருக்குவான்னு வேதம் சொல்ல பாஷம் சொல்லி. அப்ப ஈசானுடைய பத்னி ஈசானா அசேஷானா ஜெகத விஷ்ணு பத்னின்னு சொல்லக்கூடிய எதிர்வேதங்கள், ஈசானா விஸ்வசியாதிபத்தியுடைய காட்டக மந்திரங்கள் இதெல்லாம் அவளுடைய பெருமையை அதிகமாக சொல்லும். ஈசான சர்வ வித்யானாம் உபனிஷத்துல பிராட்டியும் பெருமானையும் பற்றி சொல்லும்போது பெருமானை பற்றி சொல்லும்போது ஈசான சர்வ வித்யானாம் ஈசானந்தவன் பகவான் ஹயக்ரீவன். சர்வ வித்யானான்றதுனால இந்த ருத்ரன் அர்த்தம் கொள்ளக்கூடாது. சில சமயத்தில் ருத்ரனே வரும், ருத்ரனுடைய அந்தரியாமி ருத்த சரீரகன் அப்படின்னு அங்கே அர்த்தம் பண்ணிடும். இங்கே ஈசானா சர்வ வித்யானாம் ஆதாரம் சர்வபூதானாம் ஞானானந்த வயந்தேவம் அப்படின்னு சொல்றபடி ஈசான சர்வ வித்யானாம் எல்லா விஜயம் அதிபதி ஈசானான ஹயக்ரீவன். அவன்தான் விஷ்ணு, அவன்தான் ஈஸ்வரன், ஒத்துக்கு மட்டுமா ஈஸ்வரன். சர்வபூதானாம் எல்லாருடையும் அந்தரியமாக வந்து நியமிக்கிறவன் பிரம்மாதிபதி. இந்த மந்திரம் ஈசான மந்திரம் சொல்லும்போது பிரம்மாதிபதி வேதங்களுக்கு அதிபதி அவன்தான். பிரம்மணஸ்பதி பிரம்மா சொல்லக்கூடிய நான்முகனுக்கு அதிபதி அவன் தான். பிரம்மா சதுர்முக சரீரகனா இருப்பான் சிருஷ்டி காலங்கள்ல. பிரம்மான்றவன் அவன் தான். அதனால சிவோ சதா சிவோம் எப்போதும் மங்களத்தை சிவகா மங்களம் சதா மங்களத்தை தரவன் சதாசிவன் அப்படிப்பட்ட ஹயக்ரீவன். அவனுடைய பத்னி அசியேசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி. போன சோதர் சொன்னார் ஸ்ரீ சூக்தம் பகுமுகேதா பலவிதமான வர்ணிச்சது. ஸ்ரீ சூக்தம் பிராட்டியை திரண்யவர் நாமரணியும் தங்கமாக இருக்கக்கூடிய நிறம் உள்ளவள், ஹரிணியும் பாபங்களை அரிப்பவள், அனபகாமினியும் திருமாலை விட்டு பிரியாதவள், ஆர்திராமி இரக்கம் உள்ளவள், ஜலந்தியம் பளபளப்பாக உள்ளவள், உதாரம் வள்ளல் தன்மை உள்ளவள், நித்திய புஷ்டம் அவள்கிட்ட இல்லாத ஒண்ணுமே கிடையாது. அவதான் ஈஸ்வரி, அவதான் ஸ்ரீஹி ஸ்ரீமா தேவி ஜுஷத்தம் ஸ்ரீஹி ஒரு பதம் போறோம் என்ன ஆட வந்தார். அவ புஷ்கரணியும் தாமரை குளத்துல இருக்கக்கூடியவள், பத்மாவதியும் தாமரையே மாலையா தரிக்கிறவள், எல்லாம் தாமரை சூரியம் பிரகாசிப்பவள். இப்படிதான் சொல்லக்கூடிய அவளுடைய ஸ்ரீ சூக்தம் பகுமுகராக போன ஸ்லோகத்தில் சொன்னார். பிராட்டுடைய பெருமையை சொல்ல முடியாது. ஸ்லோகம் 14 இன்னைக்கு ஆரம்பிக்கணும். ஸ்லோகம் 14 உத்பாகுஸ்துவாம் உபனிஷதசாவக உபனிஷது அசாவாக நைகாணயந்திரியம் ஸ்ரீமத்ராமாயணமபி பரம் பிராணிதித்தச்சரித்ரே மத்தாரோஸ்மஜ்ஜனனி யதமே சேதிஹாசை புராடைஹி நின்யோஹ வேதானபிச அதமே தொன் மகிம்னி பிரமாணம். வேதங்கள், உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள்லாம் ஒன்று எடுக்கிறானா, உன்னை பிரமாணமாக வச்சுதான் பெருமாளை விளக்குறது. அப்போ உன் மகிமை அங்கெல்லாம் சொல்லப்பாகு, கையை தூக்கி சொல்றது. கையை தூக்கிட்டோம்னா அதான் சத்தியம் அர்த்தம். சத்தியம் சத்தியம் புனசத்தியம், வியாச சொன்னது இல்லையா, சத்தியம் சத்தியம் போராது. மூணாவது சத்தியம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்த புஜமுச்சுதே. நான் கை தூக்கி சொல்றேன், எவதம் போறவா கை தூக்கி சொல்லுவான். அதனால சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்தத்தை உபயோகித்ததே என்ன சொன்னார், வேத சாஸ்திரம் பரம் நாஸ்தி. வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது. அதே மாதிரி நதெய்வம் கேசவாத் பரம், காட்டிலும் உயர்ந்த தெய்வதம் கிடையாது. நான் வெறுமை சொல்லல, வியாசன் எத்தனையோ சாஸ்திரங்களை பார்த்துட்டேன். ஆரோக்கிய சர்வசாஸ்திரானை அரசித சாஸ்திரங்கள்ல அரசு மட்டும் இல்லை, சரிதானா சரிதான விசாரியத புனப்புனா விசாரம் பண்ண, ரிசர்ச் பண்ண, இதுதான் தத்துவம். இதமேகம் சனிஷ்பண்ணம் தேவோ நாராயண சதா. அப்படி உத்திருத்த புஜமத்துதேன் இந்த ஸ்லோகத்துல கை தூக்கி சொல்ற பெட்டர். பிரமாணங்கள்லாம் வேதங்கள் இதிகாரங்கள்லாம் கை தூக்கி சொல்றதான் சபதம் பண்ற மாதிரி. உத்பாகு உத்வாகம் உபனிஷத் அசாவாக நைகானியந்திரியம். அப்படிப்பட்ட உயர்ந்து உன்னை காட்டு ஒரு ஒரு உபனிஷத்து இல்ல, எத்தனை பிரமாணங்கள் எல்லாம் ஒன்னதான் சொல்றது. உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது அதிதி தேவாகம் சர்வா மனுஷ்யா பிதரோசுராக தேசாகம் சர்வ பூத்தானாம் மாதா மேதினி. அதிதி சூக்தம் சைத்திய விருது வரக்கூடியது உன் பெருமிதான் சொல்றது, நீ அதிதின்னு சொல்றது பிரிக்கவே முடியாத அதிதிஹினா. அப்படி அதிதிஹி அஞ்சு முக்கியமான அஞ்சு ஜனங்களுக்கு நீ தலைவன். அதிதி பஞ்ச ஜனாக வேதம் சொல்றது அதிதி பிராட்டி அவர் தேவாக கந்தர்வாக மனுஷியாக பிதராக அசுராக இவன் அஞ்சு ஜனங்கள் பஞ்ச ஜனம் அஞ்சு கூட்டத்துக்கு இது தவிர இவாளுக்கு மட்டும் இல்ல சர்வேஷம் தேசாகம் சர்வ பூதானாம் மாதா எல்லாருக்கும் மாதா தாயார் சொல்லி எவ்வளவோ பேர் உனக்கு மேதினி பூமி அம்சமா இருக்கு மகி பூமி அம்சம் சாவித்ரி காயத்ரி ஜெகதி உருவி எல்லாம் உன் பேர் தானே. பகுலா விஸ்வா பூதா காலா சா சத்யா அமிர்தா அமிர்தேதி வசிஷ்டகான்னு உன்னுடைய அம்சபூதங்கள் தான் எல்லாம். அதனால வேதோப பிரம்மார்த்தாய சாவகிராகித பிரபு ராமாயணம் சொல்லிட்டாரு. இப்படி ராமாயணங்கள்லாம் கூட உன் பெருமிதான் சொல்றது. வேதத்தை சொன்னா ராமாயணம் இதிகாசம், வேதம் மட்டும் சொன்னா போறாது. வேதம் வேத அர்த்தம் மொத்தமா தெரிஞ்சு முடியுமா? அதனால அல்பஸ்ருதாதி வேதாக விபேதி. நான் தான் அர்த்தத்தை சொன்னா வேதம் பயப்படுறது ஏற்கனவே சொன்னேன். வேதம் பயப்படுறது என் அர்த்தத்தை சொல்ல வர இந்த வித்வான் இதிகாசத்தை எழுதி எழுதி பார்க்கல, புராணத்தை பார்க்கல, இவனுக்கு வாஸ்துவான அர்த்தம் தெரியுமா? தெரியாது. விபேதி அல்பஸ்ருதாத் வேதாக. அதனால இதிகாச புராணம் பார்த்தும் அப்போதான் லட்சுமி பெரிய வேதத்தோட உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறான். அதனால கையை தூக்கி சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்தத்தை உபயோகித்ததே வேதாச்சாஸ்திரம் பரநாசி அப்படின்னு வியாசர் சொன்ன மாதிரி இங்க சொல்ற உத்வாகுத்வாம் உபனிஷத்துல கை தூக்கி சொல்றதாம் அப்படின்னு பட்டர் சொல்றார். ஹே புத்திர சிஷ்யாக சொல்லுத சொல்ற போது கவனமா கேளுங்கடா அப்படின்னு சொல்லுவா ஆச்சாரியர். பிரம்மாவோ பிரம்மாவுடைய புத்தர்களோ புத்தர்காக கூப்பிடுவார், சிஷ்யாக கூப்பிடுவார், சிறுத்தார் சொல்லுவார். கேட்டுனாரு என்ன கேட்க கேடுன்னு சாவதானமாக கேடு. விஷ்ணு தேவ பரஹ அவ்யேகா தெரிஞ்சுங்க. அதனாலே பூத்வா ஊர்தபாகு சொல்றா கையை தூக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்கிறது எதுக்கு? இதுதான் சத்தியம் சபதம் பண்ற மாதிரி. நியந்திரி அந்த ராமாயணம் என்ன சொல்றது, பிராட்டி தான் நியந்திரி. ஈசானா எல்லாரையும் நியமிக்கிறவள் நியந்திரி கட்டுப்பாட்டில். உபழுது உத்பாகு நியந்திரியும் கூறவில்லையா? கூட்டு கூறிட்டு கட்டுப்பாடுகள் வந்து எது அசௌ இந்த வேதத்துடைய அந்தம் உபனிஷத்து தைத்திரியே கேட்டு இது ஸ்ரீவாசல எடுத்திருக்கா காடகத்துல வர வாக்கியத்தை ராடசி நீ ராட்டு பேரு பிருகதி ஸ்ரீஹி அசி இந்திரபத்னி இந்திரன் பெருமாள் இந்திரன் அவன் பேரு அதை மறைச்சு இந்திரன் வா இனி பரமேஸ்வரியே நடத்தும் இந்த சொர்க்கலோக இந்திரன் இல்ல அதனால இந்திரபத்னி என்ன லக்ஷ்மி திருமாவளி பத்னி தர்ம பத்னி அவனோட தர்மத்தை அனுஷ்டிக்கிறவள் அதனால இந்திரபத்னி என்றது ஸ்ரீசப்த வாக்கியம் அதனால தயோரேஷ சம்ஸ்தாவகேஷோ அந்தர்கதி ஆகாச ஆகாசத்துல இருக்கிறவன் தான் சூரியன்ல இருக்கிறவன் தான் தம்பதிகள் நம்ம ஹிருதயத்துல வச்சுக்கோ அவாதான் உபனிஷத்துல அதான் சொல்லுது ஆத்ம நிதிஷ்டன் ஆத்மாக்குள்ள இருக்கவன் யோ அப்சு திஷ்டன் ஜலத்துல இருக்கவன் யா அக்ன திஷ்டன் எந்தாலத்துலயும் அவன் தான் இருக்கான் கூட பெருமா பிராட்டும் இருக்கா அந்தரியாமி பிராமணத்துல அதனால ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் பெருமான் இருக்கான் நீரதோகித மத்தியஸ்தா வித்யுல்லேகே விபாஸ்வரான் உபனிஷத்து இதய வகையில பெருமாளும் பிராட்டியும் இருக்கான் தத் சத்ரீஜியம் தருவசதன் சாதசமணியும் அதே நியமனாதிகள் எல்லாம் பெருமாளுக்கு போவது பிராட்டிக்கும் உண்டு நியந்திரியும் சீல ரூப குண விலாசனாதி சீலம் ரூபம் குணம் விலாசங்கள் ஆத்மசியாச ஆசனியும் பாஷ்யக்காரர் வைகுண்ட கதையில சொல்றார் பெருமாள் வைகுண்டத்து பிராட்டியோடு எழுந்திருக்கார் பெருமாளுக்கு பிராட்டி பெருமாளுடைய குணங்கள்லாம் அவளுக்கு தெரியுது சீலம் ஒழுக்கம் ரூபம் திருமேனி அழகு குணங்கள் கல்யாண குணங்கள் இன்னும் திருவிளையாடல்கள் ஆத்மான் ரூபயா சியா சகாசீனம் அந்த இடது பக்கத்தை மடியில உட்கார்ந்துருக்கார் வைகுண்டத்துல வைகுண்ட வேத்தியம் ஏகதேய ஒத்தவு வேத்திய பேதகமாக பிரிக்கலாம் பிரிக்காது இருக்கலாம் அவ்வளவு பிரசக்தி வேணும் அவளை தனியாக கொண்டாடலாம் பெருமாளோடையும் சேர்த்து கொண்டாடலாம் விஷ்ணு வைகோம் அப்படின் சொல்றது தொம் யாதிசோசி கமலாமதி ஆதிசையும் கொண்டாடுது பெருமாளே நீ எப்படிலாம் விபவமா இருக்கோ பிராட்டு இப்படி இருக்காள் உங்களுக்கு வந்து பேதமே கிடையாது இவையோர்ன பேதா அதனாலே ஸ்வரூப ரூப கூட விவாதிகளா ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான் நியந்திரியும் ராமாயணி இவ்வளவு எதுக்கு ஸ்ரீமத் ராமாயண சரித்திரம் என்ன உங்க சரித்திரம் தானே ராமாயணம் உயர்ந்தது மத்துப்பு சொல்லக்கூடிய அந்த மத்து சேர்ந்தது ஸ்ரீராமாயணம் போறாது பற்றதே அது சொல்ற பாருங்க ஸ்ரீமத் ராமாயணம் அபி பரம் உயர்ந்த ராமாயணம் ராமனுடைய அயனம் சரித்திரம் ராம ராவதுனால என்ன மூஷுவினாகிடும் ராமாயணம் அபி தெரியுது ராமாயணம் பேரை பார்த்தா என்ன தெரியுது ராம பத்தி தெரியுது ராமனை பத்தியே இல்ல சீதையை பத்தி தான் வருது ராமான்னு பிராட்டிக்கு பேரு பிராட்டியுடைய வைபவம் சொல்லப்படுறது ராமாயணம் அதனாலே பரம் உயர்ந்தது பரம் பிராணிதி காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாஜா சரிதம் மகது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான்னு ராவண வீட்டுல இருந்தா அப்படி அப்படி ராத்திரி வீதி வரும்போது ராத்திரி கேட்டார் ராமன் லக்ஷ்மி சீதை கர்ப்பமா இருக்கா சீதை கொண்டு காட்டுல விட்டு விட்டான் எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது காட்டுல கொண்டு விட்டு வந்துட்டார் அப்ப வால்மீகி ஆற்றுல ஆசிரமத்துல சேதியை வளர்க்கிறார் அங்க குழந்தை பிறக்கிறது வளர்த்து வர உபநயங்கள்லாம் பண்ணி லவக்குஷால் அத்தியனங்கள்லாம் பண்ணி வச்சு சாஸ்திரங்கள் சொல்லி வச்சு ராமாயணம் ஒரு கதை சொல்லி வைக்கிறேன் வால்மீகி ராமாயணத்தை அழகாக தந்திரீலய சமன்விதம் அப்படியே வீணையில பாடலாம் ராமாயணம் அப்படி இன்னிசையோட சொல்லி கொடுத்தாரு லவகுஷாலுக்கு எப்படியாவது ராமாயணத்தை சேர்க்கணும்னு எண்ணம் வருது ராமனை பத்தி கதை தானே சொல்லி வச்சது யாரு வால்மீகி யாரு சொல்லி வச்சா ராமடி பிள்ளைகள் சொல்லி வச்சா சொல்லி நீ சொல்லுடா கேட்கணும்னா ரிஷிகள்லாம் கேட்கணும் என்ன அழகு அவ்வளவு அழகா பாடுறா அந்த பசங்க ராமடி பிள்ளைகள் தானே அப்படியே பாடுறாள் சொல்லி வச்சார் இந்த ராமாயணன்றது ராமன் கதை மட்டும் இல்லை வேதசாஸ்திரம் தெரியும் இதிகாச புராண அபியாம் புராணங்கள் இதிகாசங்கிறது ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசம் நிறைய இதிகாசங்கள் நிறைய இதிகாசம் இருக்கு மகாபாரத்ல இதிகாசம் என்ன இதிஹாச எப்படியாக இது நடந்தது ஒவ்வொருத்தர் சரித்திரம் ஏகப்பட்ட சரித்திரம் மகாபாரதம் பெரிய சோமம் மகத்வாது பாரவத்வாது மகாபாரதம். அதனால ரவகுஷாலுக்கு வேதார்த்தம் தெரியணும், லோக ஜனகம் தெரியணும், வேதோபிரம்மணாத்தாய தாவகிரகித பிரபு. இதிகாச புராணங்கள்லாம் வேத உபபிரம்மணங்கள், வேதத்தை பெரிசா காமிக்க லென்ஸ் மாதிரி வேத உபபிரம்மணங்கள். ஆச்சாரியர் அடிபடைந்து அந்த ராமாயணத்தை திகிச்சால் தாவகிரகித பிரபு அப்படியே ராமண்ட சபையில போய் சேவிங்க வால்மீகி காவியம் ராமாயணம் கிருஷ்ணம். எப்பேற்பட்ட ராமாயணம் அது காவியம், கவி பண்றது காவியம், அழகாக இருக்கும். சித்திர பத்ததி, அது வாக்கிய பத்ததி, ஸ்வர பத்ததி, இப்படி பல விதமாக அழகாக அமைகிறது காவியம். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் மொத்த அழகா காவியம் அப்படின்னு அவ்வளவு சுலபமா இருக்கணும், காவியம் அழகா இருக்கணும், இனிசியா இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். அப்ப ராமாயணம் கிருஷ்ணம், ராமாயணம் ராமாயணம் சொல்லிட்டேரு, ராமாயணம் ராமனுக்கு அது தெரிஞ்சு போச்சு. யாருக்கு பிரதானம் ராமாயணம் ஒண்ணு, சீதாயாக சரிதம் மகது, சீதையுடைய சரிதம் தான் இதை பெருசா சொல்லப்படுறது. ரெண்டாவது பேர் ராமாயணம் ஒரு பேரு, சீத சரிதம் ரெண்டு பேர். அது மட்டும் இல்லை, எதுக்கோசம் ராமன் அவதாரம் எடுத்தார், ராவணன வதம் பண்ணணும், பௌருஷ்ய வதம் இச்சேட்டது, ராமன் ராவணனை கொல்ல வந்தது, பௌருஷ்ய வதம் ஒரு பேர். இப்ப ராமாயணம் சீதாச்சரிதம் பௌருஷ்ய வதம் இப்படியா இருக்கிற வேதத்தை சிலவர உபபிரம்மணம் ராமாயணம். அதனால உபபிரம்மணம் சொன்னார் அசௌ ஏகாபவர்கள் உத்பாகு ஸ்வாம் நியந்திரியம் நகாவு ஸ்ரீமத் ராமாயணம் அபி ஸ்வச்சரித்ரே பட்டு சொல்லிட்டார். ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றேன், ஸ்ரீராமாயணம் சொன்னா பரவாயில்ல, ஸ்ரீமத் ராமாயணத்தினாலே ஒன்னு பெருமை தான் அதிகம், ஸ்ரீமத் லக்ஷ்மியுடைய பெருமை அதிகமாக உள்ள ராமாயணம் சேர்த்து ஸ்ரீமத் ராமாயணம் அபி ஸ்ரீமத் ராமாயணம் அபி ஒன்னுதான் சொல்லி காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாக சரிதம் மகது என்று பிராணிதி, அது உயிர்ப்பை செய்து ராமாயண கதையானது வேத வேதார்த்தங்களை அந்த விதவர்த்தால் சொல்லுங்க. ராமன் சபையில பாடுறவர்கள் ஆனந்தமா கேட்கிறார், சபையில தஞ்சிருந்து தான் கேட்கிறார், அண்ணா இருக்கிற ராமாயணம் அவரே ராமாயணம் சொல்றார். ரிஷிகள் முதல்ல காட்டுல கேட்டான், ரொம்ப அற்புதமா இருக்குன்னு வால்மீகி ஆசிரத்தை கேட்டபோது ரிஷிகள்லாம் இந்த பசங்களுக்கு ஒருத்தர் கமண்டுக்கு தரார், அவர்களுக்கு தான் தர முடியும், ஒருத்தர் கிருஷ்ணாச்சந்திரா அவர் சமைத்து தரார். இவருக்கு ரிஷி காட்டில் கிடைச்சுதான் பிரசன்டேஷனா பண்றான் ரவகுஷாலுக்கு, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இப்ப ராமசபையில பாடுறார் ரவரம் குசலம் அமாமி தத்பூதிகரம் பிரஜக்ஷதே. ஆகா வேதார்த்தங்கள்லாம் அர்த்தங்கள்லாம் சொல்றது இந்த கதை மூலமாக எனக்கே நல்ல ஐஸ்வர்யங்கள் ஆனந்தங்கள் வித்தியாசம் தரக்கூடியதா இருக்கு. மகாநுபாவம் சரிதம் நிபோதத, இந்த கதையை நீங்கள் கேளுங்கன்னு அவரே சொல்றாரு. அது இத்திஹாசம் புராணங்கள்லாம் வெறும் கதை மட்டும் இல்லை, இதிகாச புராணாபியாம் வேதம் சமூபிரும்மயேதி அப்படியே பெரிசாக்கித்து வேதாத்தங்களை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது தெரிஞ்சிக்காத வேதாத்தம் சொன்னா பயப்படுது வேதம் சொன்னேன். விவேதி மகேஷி வாத்தியங்கள் சாத்விகங்கள் ஸ்ருதி முதலில் ஏற்பட்டது, அதுக்கு ஸ்மிருதிகள் புராணங்கள் இதிகாசங்கள் பூர்வாச்சார கிரந்தங்கள் இப்படி எத்தனையோ புராணம். பிரம்மாவே புராணம் பண்ணார், 18 புராணம் எல்லாமே சொல்லிட முடியுமா? கோலத்தினெல்லாம் கூட வரும். இதிகாச புராணங்கள தான் தத்துவம் தெரியும். பிரம்மா மூணு வேளையில மூணு புராணம் எழுதினார், சாத்விகமான வேலை எழுதினார் சாத்விக புராணம் 6, ராஜசமான வேலை எழுதினார் அது ஒரு 6, தாமசமான வேலை எழுதினார் அது ஒரு 6, தூங்கின்றே எழுதினார் அது ருத்ரம் வசித்து அக்னி வசதி சொல்லிருப்பார், அதை பார்த்து தத்துவம் தெரிய முடியுமா? அது தள்ளணும். ராஜசம் வேலை செய்தே செய்யப்பார், கவனம் எங்கேயோ இருக்கும், அதெல்லாம் ஒரு ராஜச புராணம் ஒரு 6. பிரம்மாவில் இருந்து பிராம முகூர்த்தம் சொல்றேன், அப்ப இருந்து பிரம்மாவே பிராம முகூர்த்தம் எழுதின எப்படி இருக்கும்? அழகான புராணம் ஒரு 6, விஷ்ணு புராணம் பிரம்மாண்ட புராணம் இதெல்லாம் இப்படி உயர்ந்த புராணங்கள்ல கேட்டு சங்கீர்ண ராஜச தாமத புராணங்கள் கை கொள்ளத்தகாதவின்னு இதே பராசர பெற்ற கைசிக புராணம் அவதாரிகள் சொல்றார் விவரிச்சிருக்கார். சாஸ்திர விஸ்வாதிகள் வரும் கிரியா தச்சக்திருவா கிமவித அபூர்வ பலவிபவத் பிரீதிஜம் இது தை விருத்தாக தத்தத்விதிரபி பவத் பிரேரணம் எது வசத்தி மற்றது சொல்ல போற ரங்கராஜ ஸ்தலத்துல கிரியா அப்படி சக்தி சில பேர் கிரியாசக்தியும் பிராட்டியை வச்சு விட்டுருவான் பெருமாள் கிட்ட போக மாட்டான் சச்சக்தி இதுவா கிரியான சக்தி ஒரு செயல் அதுக்கு சக்தி கொடுக்கிறது சக்தி யாராவது சொல்லுவா ஏதாவது பிது சிறப்பு சாதா தேவர்களுக்கும் பிதர்களுக்கும் ஆனந்தம் கொடுக்கக்கூடியது பலம் கொடுக்கக்கூடியது ரங்கேஸ்வரி ரங்கநாதனே கூப்பிடுறார் இப்படிதான் குதிர்ஷ்டிகள் மகிமை தெரியாது என்னன்னு வளர்றார் ஆனால் எல்லாம் உன்னுடைய மகிமை தான் எப்படி சொன்னா எல்லா சாஸ்திரம் அச்சா இஷ்டா பூர்த்தி இஷ்டன்ற தர்மமோ பூர்த்தன்ற தர்மமோ எல்லாம் நீதான் யாகங்கள்லாம் இஷ்ட இஷ்ட தர்மங்கள் யாகம் இஷ்டா பூர்த்தம் அடிக்கடி வரும் வேதங்கள்ல இஷ்டா பூர்த்தம் பகுதா ஜாதம் யாகங்களாலே ஒன்னு ஆராதிச்சது எங்கனாதே இஷ்டிகள் இஷ்டங்கள் தர்மகாரியம் வந்த சத்திரம் கட்டுறது குளம் கட்டுறது கோவில் கட்டுறது இதெல்லாம் பூர்த்த தர்மம் அதெல்லாம் கூட ஒன்னால அர்த்திக்க இஷ்டா தர்மம் பூர்த்த தர்மங்கள்லாம் அதன் பலனா எது உனக்கு பகவத் தீர்த்தம் ஒன்ன சந்தோஷப்படுத்த எவ்வளவு பண்றார் அப்படி ரங்கராஜ சொல்லிருக்காரு அதனால அங்க தேசிகள் சொல்லிருக்காரு ஆஸ்திரேன வேளையிலும் போக வேளையிலும் வாசையில ஒரு மிசுனமே உத்தேசியம் மிசுனம் ரெட்டை ரெட்டை தேவதைகள் தான் நம்ம உத்தேசம் பிராட்டி மட்டும் சொல்ல கொள்ளக்கூடாது பெருமாளை மட்டும் கொள்ளக்கூடாது ஆஸ்திரேன வேளை முதல்ல சரணாகிதி பண்றான் உபாயம் பண்றான் உபாசனம் பண்றான் யாரை குறிச்சி லக்ஷ்மியும் நாராயணத்தையும் குறிச்சி ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபஞ்சி ஸ்ரீமதே நாராயணாய் அப்ப ஆசிரியக்கிறான் ரெண்டு பேரும் உத்தேசம் போக வேலை வைகுண்டத்துக்கு போறான் அங்க பெருமானந்த கைகீழ பண்றான் யாரா இருக்கு ரெண்டு பேருக்கும் அவஸ்தைய விஷ்ணு அசிந்தியாத்மா கைகுண்டது வரையலோகை சியாசார்த்தம் அப்படி பூர்வர்கள் பிராட்டின் வைகவம் தான் முக்கியம் கம்பராமாயணம் வேளாண் தமிழ் பாடத்தை கூட சீதாஜா சரீரம் மகத்தேர்ந்து எடுத்துனால் சிறையில் இருந்தவள் ஏற்றம் ஜெயிலில் இருந்தவள் பிரபாவத்தை சொல்றது ராமாயணம் யார் ஜெயில இருந்தா சீத ஜெயில இருந்தா நாமனாலே சிறப்படப்பட்டவள் அவளுடைய மகிழ் என்ன சொல்றது அதனாலே ரெண்டு பதத்தினாலே ஆகாம் உத்பாகு வேதங்கள்லாம் கைதூத்திகள் உபநிஷதவு அதுவாக நைகானியன் ஸ்ரீமத் ராமாயணமபி பரம் பிராணிதி பச்சரித்திரே பிராட்டியன் கொஞ்சம் சரித்திரதான் ஒரு உயிர்ப்பிக்கிறது ராமாயணங்கள்லாம் அது மட்டும் இல்ல ஸ்வர்த்தார அஸ்மஜனி ஏ தாயே லோக மாதா தாயே சொன்ன கொல்லும் அதனால அப்படிப்பட்ட ராமனை அனுபவிச்ச தாயே கோபுரன் மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமை ரெண்டு பேருமே உத்தேசம் நீ மதன் தாயினி ஏ தேவியே ஜனனியே மாதாவே நீ தாயாருனா தகப்பனியார் பகவான் வாசுதேவ பிதாமை அதனால உங்களுடைய கைங்கிரத்தை பண்ணி சந்தோஷப்படுத்துறது ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஒருத்தரை மட்டும் சந்தோஷம் கிடையாது நான் பண்ற கைங்கரியங்கள சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் ஜாத சோகம் யோகோ ஏக லட்சியம் தயாயாக நான் ஏன் இப்படியான கருணையினாலே கருணைக்கு இலக்காகனே பெருமாளுடைய ரெண்டு கண்ணு இருக்க மட்டும் இல்ல உன்னுடைய ரெண்டு கண்ணு மட்டும் இல்ல நாலு கண்ணுடையும் ஒன்னா சேர்த்து நான் லட்சியமானேன் அம்பா வரும்போது ஒன்னா இருந்தது அந்த அம்பு அப்படி ஜாத சோகம் ஏக லட்சியம் தயாஜாக பரிசனையா தேசிகரபி உங்களுடைய கிருபையினாலே பாகவதாலே சமாகமம் கிடைச்சிது பாகவதால சமாகமம் இல்லைன்னா எதுவும் பிரயோஜனம் இல்லை பூய பிரியமதிகள ஸ்நேத பக்தாவிவாசி சரி இரண்டு கடாட்சம் கிடைச்சது போய் சேவிக்க போறார் பட்டன் சிரிக்கிறாளாம் பிராட்டி சரி சரணாதி பண்ணிட்டு இரண்டு கடாட்சம் கிடைச்சி போச்சு அது மட்டும் இல்ல என் பதியான துஷ்ணுடி கடாட்சம் கிடைச்சி போச்சு பாகவத சமாகமம் ஏற்படுத்தி கொடுத்தேன் அது கூட பெருமாள் பிராட்டி அனுகிரகம் தானே கிடைக்கும் அவாறு சமாகமம் கிடைச்சி போச்சு வேற என்ன ஒண்ணு உனக்கு இதுக்காக என்ன ஒண்ணு சிரிக்கிறா பிராட்டி வேற வக்தாவிபாசின் தேசியுடைய அனுபவம் அதனால் அஸ்வஜனி என்னுடைய தாயாரே ஸ்ரீசுத்தமே சொல்லிட்டு மாதரம் பத்ம மாதிலியும் மாதரம் பத்ம மாதிரியும் நிச்ச தேவியும் மாதரம் ஸ்ரீசூக்தம் பகுமையதாக ஏகசனம் தாயாரா சொல்லித்து ஸ்ரீசூக்தம் மாதரம் பத்மமாலை பத்மா தாமரையை சாத்திக் கொள்ளக்கூடிய மாதா தேவி அப்படின்னு சொல்லித்து அதனால அதிர் மாதவாத இயக்கம் சொன்னேன். பஞ்சஜனங்களுக்கு அதிபதி, சர்வஜனங்களுக்கு அதிபதி. புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் எப்படி வரணும், பெருமை பேச வந்ததோ எல்லா வேதமே புருஷனை பேச வந்தது. புருஷன் உயர்ந்தவன், அவன் ஆயிரக்கையன், சகஸ்ர சீருஷாக ஆயிரம் தலையன். அப்படிப்பட்ட புருஷனை நான் தெரிந்து கொண்டேன். வேதம் சொல்றது வேதாக மேதம். அந்த புருஷன் யாரு சந்தேகம் வருது? நாராயண அர்த்தனுவாகம் போன உத்தர நாராயணாவுக்கு அத்யஸ்கம்பூதா சொல்லே போச்சு. அஜாயமான பிரபாதவன் அவன்தான் புருஷன் சொன்னேன். புருஷ துக்கத்துல அந்த புருஷன் யாரு? இந்திரனா, ருத்ரனா, வருடனா, மித்ரனா? ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்யவு ரெண்டு பகிர்ந்தும் பிராட்டியம் ஸ்ரீம் இருக்காளே, பூமிதா பூமாதேவி ஸ்ரீதேவி, ஸ்ரீஷ்ட ஹிரீந்திர தேவி வெட்கப்படுவது தேவி ஹரி. சுக்கர எஜுர்வேதம் ஸ்ரீஷ்டதேன்னு சொல்லுது, எஜுர்வேதம் ஹிரீஷ்டதே சொல்லுது. ஸ்ரீ ஸ்ரீ எல்லாம் பிராட்டி தான். ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்யவு அஸ்மத் ஜனனி அப்படிப்பட்ட தாயாராகக்கூடிய உபய மாச்சியமாவுடைய நாசனாக்கூடிய பகவான் அவருடைய பத்தி அஸ்மத் ஜனனி மகா ஸ்ரீரங்கராஜ கமலாம் மதலாலிதர்ப்பம் எத்வா அபராதிமாசாகதேத்வன்னு ரங்கராசத்துல பிராட்டியே ரங்கராஜனுக்கான ரங்கநாதன் அவன் அழகான திருவடி திருவடி தாமரை அதை பரிசரம் பண்றேன். நீ நான் அவனை தோற்றம் பண்ற ஆரம்பிக்கிறனே இது சாகசம் தானே, ரொம்ப தைரியம் பண்ணும் அப்படி சொல்றேன். எது பொருளோ அது உனக்கு ஆறு சுதிகளுக்கு வந்து அவன் பெருமையை காட்டணும். யசா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம சாத்திக புராணங்கள்ல உயர்ந்த புராணம் புராண ரத்னமானது விஷ்ணு புராணம் பராசர ஏற்றது. அவர் இந்திர சுதி மூலமாக இந்திரன் சுதி பிராட்டியை இப்படி எல்லாம் உன்னுடைய கடாட்சம் தான் பெருமாள்தான் நீயம் யசா சர்வகதோ விஷ்ணு. எப்படி பெருமாள் எங்கும் பரவி இருக்கிறானோ விஸ்வம் விஷ்ணு விஷ் விஸ்வம் இதெல்லாம் எங்கும் பரவி பெருமாளை சொல்லும். அதே மாதிரி பராசர் விளக்குகிறார் ததைவ ஈயம் பிராட்டி இருக்காளே அதே மாதிரி மகிமை உள்ளவள் எங்கும் பரவி இருப்பவள் அன்யோ அன்னி அவினாபாவா ரெண்டும் பிரியதே இல்லை அவினாபாவம் அவர்தக் சித்தம் உள்ள பேர் அந்யோ அந்நிய சமன்வயாது ஆதாத்யம் வித்ய சம்பந்தம் மமநாதத்த உபயோகோ ரெண்டு பேரும் சேர்ந்தா சர்வ லோகமும் அப்படியே சொல்றதுனால துவந்தம் அந்யோன்ய லட்சியம்னு தேசிக சீசத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் தான் இருக்கும். துவந்தம் எட்டு தேவதைகள் ஒரே எண்ணம் கொண்டவர்கள். இவ ஒரு எண்ணம் அவர் எண்ணம் கொண்டா எப்படி காரியங்கள் நடக்கும்? இப்படி அச்சாச்சமாக பதினாலாவது ஸ்லோகத்துல பூர்த்தி பண்றார் மாதா தாயார் முக்கியமாக சொன்னார். திருவாமியில சொல்ற அன்னையும் அத்தனையும் என்று அடியோமுக்கு இறங்கி தாய்ப்பாசுரமாக அன்னை அத்தனை என்னெல்லாம் கவனிக்காது என் பெண்ணிருக்காரே பெருமாள் பித்தனா ஓடி விட்டான். பின் இதன் காதலன் தன் பெருந்தோல் நலம் வேணும் அப்பா விட்டா அம்மா விட்டா அதெல்லாம் எங்களுக்காக மன்னதான் அப்பா அம்மா எல்லாமே ஓடி விட்டான். அன்னையும் அத்தனம் என்று அடியோமுக்கு இறங்கி தலல் பின்னிசங்காரந்தன் பெருந்தோல் நலம்பே. இப்படி போய் திருவாரி திவிதேசத்தை அனுபவிக்கும் போது சொல்ற திருமணியாழ்வார் அனுபவிக்கிறார் புனவாலே புகுவரதாமி அப்படி சொல்லி 34 ஸ்லோகத்தை படிக்கிறார். ஸ்லோகத்தை அனுபவிச்சு மேல போலாம். உத்பாகு துவாம் உபஷது அசாவாக நைகானியந்திரீம் ஸ்ரீமத்ராமாயணம் அபி பரம் பிராணிதி த்வச்சரித்ரே கடைக்கின் பார்வ போறோம் அடிக்கடி ஏற்கனவே பல ஸ்லோகங்கள்ல கடைக்கின் பார்வைதான் கேட்கிற அதுவே போறதால் பட்டது விபோகோ ஆசர்வ நிர்வாக காத்து ஐஸ்வர்யம் எதிக உத்தரோத்தர குணம் ஸ்ரீரங்க பத்து பிரியே துங்கம் மங்களம் உஜ்வலம் கரிமவது புண்ணியம் புனப்பாவனம் தன்யம் எது சததச்ச வீக்ஷண புவஸ்தே பஞ்சசா விப்ருஷா. உடைய திவதிகள் கடாட்சம் கொஞ்சம் இருந்தா போலும் நல்ல வழி கழிச்சு போடும் பிதாற்றில் பெருமானுடைய கரார் ஆணையிடுறார் பகவான். அவரால் சித்தி பண்ணுவான் பிரம்மாவால. ஏ பெருமானே வேதங்களை தரேன், பிரம்மாவே வேதங்களை தரேன், சித்தி பண்ணுன்ற பிரஜா தஜ மகாமதே பதினாலு லோகத்துக்கு சித்தி பண்ணி தலைவனா இருக்கார் பெருமாளாலே. அவர் கிருபியினாலே ஆறாலே பிராட்டி பெருமாள் ரெண்டு பேர் கடாட்சத்தினாலே. ஐஸ்வர்யம் மகதேவ வாழ்பம் அதவா ஐஸ்வர்யம் வேதேதபும்சி பழுவான் இவருடைய திருத்தகப்பனார் குலத்தாழ்வான் ஸ்ரீஸ்துதியில ஸ்ரீஸ்தவத்துல சொல்ற போது என்ன கிடைக்காது சொன்னாலே ஐஸ்வர்யம் எல்லாரையும் ஆளக்கூடிய சக்தி மகத்து. பெரிய ஐஸ்வர்யமோ சின்ன எல்லாம் கொடுக்குற பிரம்மா மாதிரி ஐஸ்வர்யம் கொடுக்கட்டும், லோகத்துல ராஜா நாலு பேர் ஆடுற மாதிரி இருக்கட்டும், ஐஸ்வர்யம் தானே. பெரிய ஐஸ்வர்யமோ சின்ன ஐஸ்வர்யமோ எல்லாம் ஐஸ்வர்யம் இல்ல ஒன்னு கூட அப்படி கிடைக்கூடிய பெரிய ஐஸ்வர்யம் வாயால் சொல்ல முடியாது. அதெல்லாம் கூட ஒன்னால கிடைக்கக்கூடியதானே. ஆகுகிராமன் ஐயா அமகாது பெரிய ராஜா இருக்கான், ராஜாக்கெல்லாம் ராஜா இருக்கான், மகாராஜன் அதுக்கெல்லாம் ராஜா இருக்கான், சக்கரவர்த்தி அவனும் ராஜா ராஜா ராஜா போயிருக்கு. ஒரு கிராமத்துக்கு ஒரு ராஜா இருக்கான், கிராமத்தை நியமிக்கிறான், அவனும் ராஜான்னு சொல்லிக்கிறான். சின்ன ராஜாக்கள் நிறைய பேர் உண்டு. கிராமத்தை நியமிக்கிறான் ராஜா, கிராமம் பரவாயில்ல, ஒரு ஐம்பது பேர் இருக்க வேண்டிய ஐம்பது குடும்பங்கள் இருக்கலாம். குக்கிராமன் உண்டு, இன்னும் சின்னது பத்து பேரும் இன்னொரு பாவம். ஆ குக்கிராமன் ஐயா அமக்காது அவன் நினைச்சுவான் நான் தான் இந்த குக்கிராமத்துக்கு ராஜா நினைச்சுக்கிறான். பெரிய தன்னை பத்தி பெருமா நினைச்சுக்கிறான். பிரம்மன் பெரிய ராஜா, இந்திரன் தேவராஜன், அதற்காக ராஜன் பிரம்மா, தேவாதிராஜன் பரபிரம்மா, இவெல்லாம் இருக்கும்போது கிராமத்துக்கு நான் ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிறான். விபோகோ ஆதர்வ நிவகாது இப்படிலாம் பெரிய கிராம குக்கிராமத்துக்கு என்ன நினைச்சுக்கிறான். மனுஷ ஆனந்தம் அல்பம் கூட இல்லை. இவரு உபரிஷத்துக்கு மனுஷ ஆனந்தம்னா எவ்வளோ நமக்கு ஆனந்தம்னா வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், ஆனந்தமா இருக்கும் இப்படி நினைச்சுக்கிறோம். அது ஆனந்தம். ஒரு மனுஷத்துக்கு என்ன ஆனந்தம் ஆரம்பிச்சு காமிக்கிறது வேதம். யுவாசியாதி சாதி யுவா ஜாயகா அடிக்கிட்டே போகுது. ஆதிஷ்டோ திதிஷ்டோ வரிஷ்டம் வித்திய பூர்ணாசியாதி இப்படி இருந்தா ஒரு மனுஷனுடைய பூர்ண ஆனந்தம் எப்படி இளமையா இருக்கணும். எப்பவுமே இளமையா இருக்கணும்னா இளமையா போற சாது நல்ல கல்யாண குணங்கள் இருக்கணும். இருக்கு அத்தியாயகா நாலு பேருக்கு வேத வேதாந்த வேதாங்கள் சாஸ்திரம்லாம் சொல்லி வைக்கணும், அந்த திறமை இருக்கணும். மூணாவது யுவா சாத் சாது யுவா தியாயகா ஆசிஷ்டா நல்ல மங்களகரமான ஆசீர்வாதங்கள் இருக்கணும், நல்லா சாப்பிடறதுக்கு சக்தி இருக்கணும். ஆசிஷ்டா திருஷ்டா அவர் காரியத்தை உறுதியா இருக்கணும், திடீர்னு இருக்கணும். பலஷ்ட பலிஷ்டா உடம்புல பலம் இருக்கணும். இவ்வளவு இருந்து இந்த லோகம் பூரா அவன் சொத்தா இருக்கணும். இவ்வளவு இருந்தா ஒருத்தருக்கு ஆனந்தம் இருக்குமா? இருக்காது, இருக்காது. இது ஒரு மனுஷன் ஆனந்தம். அப்போ நூறு மனுஷன் அணிட்டு நூறா பெருகிட்டு போறது வேதம். தேசம் மனுஷா ஆனந்தா இப்ப சொன்ன ஆனந்தமே ஒருத்தர் கிடைக்காது. இத நூறால பெருக்கினா மனுஷ கந்தர்வாள், கந்தர்வாள் மனுஷ கந்தர்வாள் இங்கே ஆகாச சக்தியினாலே சஞ்சரிப்பாள், சக்கையோடு சஞ்சரிப்பாள். இந்த நூறு மனுஷ ஆனந்த ஆனந்தமானது ஒரு மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தத்துக்கு ஈக்குவல். நூறு கந்தர்வ ஆனந்த மனுஷ கந்தர்வ ஆனந்தமானது தேவ கந்தர்வாள் தேவலோகம் வரைக்கும் கந்தர்வாள் சஞ்சரிப்பாள். இந்த மனுஷ கந்தர்வாளுக்காக நூறா பெருக்கினா ஒரு தேவகந்தருடைய ஆனந்தம், ஒரு தேவகந்தருடைய ஆனந்தத்தை நூறால பெருக்கினா பிதுநாஞ்சர லோகம் பிதுலோகத்தில் இருக்க அந்த தேவர்களுக்கான பிது அவாளுடைய ஆனந்தம் அவாள நூறா பெருக்கினா ஆஜானஜானாம் தேவானாம் அங்கே பெருமாளுடைய சிருஷ்டியில தேவதைகள் எல்லாம் இருக்கா அவாளுக்கு ஆனந்தம். ஆஜானஜானாம் தேவா தேவா மனுஷியாக மனுஷ அசுராக சொல்லி பகவான் சிருஷ்டியிலே தேவர்கள் மனுஷர்கள் அசுரர்கள் இப்படி படைக்கிறானோ இல்லையோ மனுஷியாலே தேவ வர்க்கமாக படைக்கப்பட்டது ஆனந்தம் இந்த பிதுலோகத்துக்காக நூறு பங்கு பெருசு. அதற்காக வசதியான கர்ம தேவானா இங்க யாகங்கள்லாம் பண்ணி தேவ சொர்க்கலோகம் போயிருக்கிறாளே அவாடு ஆனந்தம் அதுக்காட்டிலும் நூறு ஆனது தேவ அதுக்காட்டிலும் அவளுக்கான கர்ம தேவர்களுக்காட்டிலும் நூறு பங்கு பெருக்கினா ஒரு இந்திரனுடைய ஆனந்தம் இது ஒரு தேவதை சொர்க்கலோகம் ஒரு தேவதைய ஆனந்தம் அதை நூறா பெருக்கினா ஒரு இந்திரனுடைய ஆனந்தம் அதை நூறா பிரிக்கினா அவருடைய இந்திர தேவ குருவான பிருஹஸ்பதியுடைய ஆனந்தம் பிருகஸ்பதி அதை நேரம் நூறா பதிக்கினா சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தம் ஏகோ பிரம்மன் ஆனந்தா. அவ பெருமாளை பத்தி சொல்ல போறேன், அதை இன்று நூறா பதிக்கினா போருமான முடியவே இல்லை. பெருமாள் அந்த நூறா பதிக்கினா இவ்வளவு நூறா பதிக்கிதான் போற முடியல, சொல்ல முடியல. ஏகோ பிரம்மன் ஆனந்தா எப்படி சொல்ல முடியும்? அவன் தான் புருஷன், புருஷோக்த பிரதிபாத்தியன். எச்சாயம் புருஷா எச்சாதாவாதிச்சே சன்னியாவும் சொல்றேன் பிரதட்சம் பண்ண முடியும். அந்தரியாமி நம்ம ஹிருதயத்தில் இருக்க அந்த பெருமாள் தான் சூரிய நாராயணன், ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சேகா அவனுக்கு பெருக்கி சொல்லுமே வேதம் பார்த்தது. நான் நிறைய பேசுறேன், நானே ஏதோவாச்சோ நிவர்த்தந்தே, நான் திரும்பிட்டேன், என்னால பகவானுடைய ஆனந்தத்தை சொல்ல முடியாது, கணக்கு பண்ண முடியாது. சரி, கணக்கு பண்ண வேண்டாம், வாயால் சொல்ல வேண்டாம், மனசார நினைச்சு பாருவேன். அப்ராத்திய மனசாசகா என்று இவ்வளவு பெருமாளுடைய ஆனந்தம் இருக்கும்போது ஒரு அல்பமான மனுஷன் எங்க அது கிடையாது. குக்கிராமம் என்ன பண்றான், நான் தான் எல்லாம் படைச்சவன் இந்த கிராமத்துக்கு அப்படின்னு கர்வம் கொள்றான். தேயேசன் பெருக்கிட்டு போனாலே ஒண்ணும் முடியல. என்னது குணதோடமனபேட்சி வியாப்த குணக்தி பாஷ்யமிட்டார் பட்டார். குணங்கள்லாம் தோஷங்கள்லாம் பார்க்காமல் காப்பாற்றுறானே பகவான், அவன் குணத்துல சொல்ல முடியாது. ஒரு நாயகமாய் ஓட உறவுட ஆண்டவர் பிரிச்சு அணிஞ்சுக்கலாம், பெரிய பெரிய இருக்கலாம் போயாளுப்புறம். பகவான் நினைச்சா என்னவளால் ஆகலாம், எப்படி பகவான் நினைக்கணும், நினைச்சா அவங்க அவனால ஆனந்தத்தையோ ஆங்கிலத்தையோ கணக்கிட முடியாது. திருவாரூர் ஆச்சரியமான ஆரம்பிக்கிறார் ஒரு பாசம் நாலாம் பத்துல நம்மாழ்வார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாயி கவர்ந்தக்காரர் சிதகைய பவனையர் பெருநாடுகாய் இம்மையில் பிச்சைதாங்கொள்வர் திருநாள் இருந்தாள் காலம்பரை செந்தி தூய்மியோ. ஏன் அப்படி சண்டை போட்டிருந்தோம் ராஜாக்களை பார்த்து கேட்கிற, ராஜாக்கள் ராஜாவானா சக்கரவர்த்தி ஆனா பல தேசங்களுக்கு ராஜாவானா ஆசை வந்தது. யுத்தம் போட்டு இருந்த போட்டு எல்லா ராஜாக்கள் எல்லா ராஜ்யம் தம் பக்கம் சேர்ந்தே வரான் ஆசை விட்டுதான். லோகத்துக்கு கூட நான் தானா, பல தேசத்துக்கு நான் நான் சக்கரவர்த்தி ஆகிட்டோம், சண்டை போட்டு பிடிங்கினா ராஜ்யங்கள்ல என்ன பிரயோஜனம்? ஒரு நாயமாய் ஓட ராஜாக்களுக்கு சண்டை போறது கீதை சொன்னார் லட்சணம் தான். தன் ராஜ்யத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு சண்டை போடலாம் ராஜா க்ஷத்ரியன். ராஜ்யத்தை சேர்க்கறதுக்கு போது அதர்மம் இல்லையா? அப்படிதான் சேர்த்து நான் உள்ள போட்டு தன் ஏக சக்கரவர்த்தி அப்படி காட்டினான். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் பெரிய சக்கரவர்த்தி, உலகம் பூர ஒரு தேசம் போய் லோகத்துக்கு சக்கரவர்த்தி ஆனான், ராஜ்யங்கள்லாம் சேர்ந்துட்டான், என்ன பிரயோஜனம்? பெருநாடுதான எதுக்கோசம் சண்டை போட்டான்? ராஜ்யம் பெருகணும், பெருநாடு என்ன ஆனான்? ராஜ்யம் இவன் மாதிரி சண்டை போட இன்னொருத்தவன் இவன் அடிச்சான், அவன் சக்கரவர்த்தி ஆயிட்டான், இவனை தெரிவித்து விட்டான். எப்படி இருந்தான் ஒரு காலத்துல? ஒரு நாயகமாயோட உலகுடன் ஆண்டவர் ஓடி போட்டான் ராஜ்யத்தோடு, தேர்த்திட்டான், சாப்பாட்டு கூட வழி கிடையாது. பிச்சை எடுக்க போறான்னா ஐயோ இந்த ராஜா நஞ்சுடுவாள், நான் அடையாளம் கண்டுபாடு, ராத்திர போய் பிச்சை எடுக்கலாம் போறான். கருநாயக வந்த கருப்பு அழுக்கான துணி, துணி கூட இல்லை, அமாவாசை இருட்டு, அங்க போறான் வழி தெரியல, ரோட்ல ஒரு கருப்பு நாய் பத்து, அதுவும் கருப்பு, அது வேற கர்ப்பமா இருக்கு, கர்ப்பமா இருக்கு நாய் கடிச்சா என்ன ஆகும் அது? கருநாய் கவர் இந்த காலம் ரெண்டு ஆட்டுல ஒரு பானை ஓட்டுல சாதம் வாங்கிட்டு வரான், நாயை மறுத்திட்டான், வள்ளுன்னு கச்சு அந்த பானை கீழே விழுந்தது போச்சு அந்த சோறு. சிதகிய பானை இறல் எதனால? ஆனா என்ன ஆசை எப்படி பண்ணா சோத்துக்கு எல்லாரான பெருநாடுதான இம்மையில் பிச்சை தாங்கொள்வர். இந்த திசையெல்லாம் வேணுமா? ராஜ்யாஜி நீ ராஜாவாக வேண்டாமா? எங்க வைகுண்டத்தில் ராஜாவாக இளைய ராஜாவாக கைங்கிற ராஜா போனோம் அங்க போய். அப்ப திருநாராயணந்தாள் லட்சுமி நாராயணனுடைய, வெறு நாராயண லட்சுமி நாராயணனுடைய தாள் திருவடியை பற்ற வேண்டாமா நீ? அது அந்த சந்தர்ப்பம் ஏங்க வேண்டாமா? கதாபுர சங்கர சாங்க கல்பகத்வராவின் எப்ப நான் சேவிப்பேன்னு சொன்னாலே ஆள வந்தார். காலம்பரை சிந்தித்து சிந்தித்து எப்ப அவன் திருவடியை போக போறோம்? இதுதான பெரிய ராஜ்யம். என்ன ஆனி ஒரு நாய ஆண்ட நாய் கடிச்சு சோத்துக்கு வழி இல்லா தெண்டாண்டியே எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி ஆயிருந்த? மனு மாந்தாரெல்லாம் சொல்லுவான், ராமுடைய பூர்வர்கள் ஆதி மனு அவளுடைய வம்சத்தை வந்த மாந்தாதா. மாந்தாதாவால பெரிய சக்கரவர்த்தி, எவ்வளவு ராஜ்யம் தெரியுமா? யாவத் சூரிய உதயத்தி, சூரியன் உதயத்தை ஆரம்பிச்சு சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் எவ்வளவு தேசம் இருக்கோ அதுல போல தேசம் ஆவாது. சயாவது புதிதிஷ்டதி தத் சர்வம் யவுனாஸ்வத்ய. அப்படி மாந்தாது இவ்வளவு கஷேத்திரம் அவனுக்கு, இவ்வளவு தேசம், எவ்வளவு பேர் பார்த்தாச்சு. தத்தாத்திரேய பக்தனான நான் கார்த்தவீர்யார்ஜுனம் ஆயிரம் கை கொடுத்தார் பெருமாளுடைய அவதாரமான தத்தாத்திரேயர். சுகம் கூட ஆண்டாம் அவர் திக்கு திண்டான பகிரான கதையெல்லாம் பார்க்கலாம். அப்படி என்ன பிரயோஜனம், பகவானுடைய திருவடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்றார். உத்தரோத்தர குணம், என்னென்ன குணங்கள் இருக்கோ பிராட்டிக்கிட்ட அதெல்லாம் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய இந்த ஸ்லோகமா இருக்கு. விபோகோ ஆசர்வ நிமிர்காது. இவ்வளவு பெருமை உள்ளவன் போட்டு குக்கிராம ராஜா என்ன பண்றான், தன்னித்தான் தன்னுடைய ஆளுகைதான் நினைச்சுக்கிறான். தேசியுடைய கிளாஸ்மேட் சின்ன வயசுல வித்யாரண்யம் பெரிய வேதத்துக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினவர் கிருஷ்ணதேவராஜ். அவர் அரண்மையிலே அவர் அவர் ஆஸ்தான வித்வானா பண்ணி நிறைய பொருளும் பொருளும் கொடுத்து ரட்சிச்சுன்னு வரான். இங்க தேசிய விருத்தி அவர் வந்து காலசேவை சொல்லிட்டு காஞ்சி விருத்தி அத்தியத்துக்கு தேசியம் கேட்டிருக்கார். ஒஞ்சிய விருத்தி எடுத்துதான் ஒரு நாலு ஆத்துக்கு போய் நல்லவாளத்தான் பார்த்து போய் உஜ்ஜவருத்தி பண்ணி வந்துருவார். இதெல்லாம் ஆகார போகலன்னா திரும்பி வந்துருவார். இன்னொரு அஞ்சா அந்த போக மாட்டான். இப்படி இருக்காரே இவர் நம்ம ரட்சிச்சா என்ன கிளாஸ் மாட்டேன்னு தோணுச்சு. சித்தார்னு லெட்டர் எழுதுறா, நீ வந்து எங்க ராஜா வண்டவா நிறைய பொண்ணும் பொருளும் ஏன் அப்படி கஷ்டப்படுற பதில் வைராக்கிய பஞ்சகம் அஞ்சு அஞ்சு ஸ்லோகம். துர்வார கர்வானல பெரிய லோகம் உலகம், அது ஏதோ ஒரு மூலை, அதுக்கு ராசன் நான் தான் ராஜா வாழ அவன் ஆள்ற இடம் எவ்வளவு உலகத்துல ஒரு மூலை. கர்வம் வந்துடுது க்ஷுத்ர நரேந்திர சாட்டர் அவனை போய் பாடணும், பொண்ணு போடு வரும் அவனு நரஸ்தோத்திரம் ஆனும். நீ அப்படி இப்படி ராஜாவோட ஒருத்தர் போனாலாம் டெல்லி பாட்ஷா கிட்ட நிறைய பொண்ணு தரான் சொல்லி அவன் தலை வழுக்க ஆகாவும் மயில் எவ்வளவு அழகா இருக்கு தோல் வரைக்கும் தொங்குறது அவனுக்கு சுருள் மயில் அவ்வளவு அழகா இருக்கு பாடினே பாடலான். அவன் ஏதோ பொண்ணு கொடுத்தான் வந்து குச்சி பார்த்தான். இது என்ன ஒரு வருஷம் கூட வராது போல இருக்கு. சாக்கராய வாசியார் தவணாய வாசியார் அந்த பிராமணன், இது காகரிக்கு உதவுமா உப்புக்கு உதவுமா? இது அந்த வாட்சியம் கேட்டுவிட்டான். உடனே ராஜா கிட்ட போய் இந்த வித்வான் மாதிரி சொல்லிட்டு போற கூப்பிடுவனு. சரி ராஜா தண்டிக்கு போறான் போல மறுபடியும் அவனை பத்தி சோதனை பண்ண ஆரம்பிச்சார். நீ நடந்தவர் என்ன, கொண்டலங்கள் என்ன, அதுக்கு தகுந்த மயிர் என்ன, ரொம்ப மயிர் இப்ப வளர்ந்து போயிட்டே இருக்குனர். இன்னும் ரெண்டு காசு போடுவாமா தங்க காசு. மனுஷால பாடுற அற்பம் இல்லையா, எத்தனை வருவனர் மன்னியா இவாளதான் குறிச்சு பாடுறவரு. நான் ஆசைப்படல, இங்க நான் காஞ்சிபுரத்தை பெருமாள் அவன்தான் தேவன், தேவம் சேவிதமே நிச்சிதமே அவனே தான் நான் கொண்டாட போறேன், வேற யாரும் பாட மாட்டேன். தோசு உதயாளு யார் தை அள்ளி அள்ளி கொடுக்கிற ராஜாவா, எத்தனை கொடுக்க முடியும்னால பெருமாள் அல்ல குறைவலன் வேண்டிட்டெல்லான் தரும். அவன்தானே தயாளு, பழமையான தயாளு. ஒரு காலம் என்ன பண்ணான், கிளாஸ் பட்டுதான் நீ கூப்பிடுற கொஞ்சம் எடுத்து ஞாபகப்படுத்த தேசிகன் கிருஷ்ணன் கிளாஸ் பட்டு குஜேலர் அவருடைய வாசியவர் கந்த வீழ்ச்சி கொடுத்து குடும்பம் பண்ணிட்டு அவர் கொடுத்துக்க கூடாதா? அது எப்ப வேணாலும் கொடுத்துருவோம் ஐஸ்வர்யம் பெருமாளுக்கு பிராடி தெரியும் அது எப்ப வரணும். அவருக்கு போனார் ரொம்ப கஷ்டம், கட்டத்தாழ முடியாத பத்தி சொல்றார். இப்போ ஃப்ரெண்டும் சொல்லியே கிருஷ்ணன் துவாரகாத விஜயா இருக்கார், ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்க தொந்தரவு பண்ணலாம், தெரியும் எப்படி போறதுன்னு அருள் தரேன் எடுத்துட்டு போன இந்த அவுல லட்சியம் பண்ணுவார் அப்படின்னு போற பாத்திர விட மாட்டேன் வேஷத்தை பார்த்து விடுவான் ராஜா அரமணியே இல்லையே அவர் கிளாஸ்பூர் வந்தேன்னு சொல்லி கெஞ்சிடார். போய் உள்ள சொல்றான், ஓடி வந்துடுறாரு வாசலுக்கு கிருஷ்ணன் உள்ள ஆசியம் போய் பாத பிரசாரம் பண்ணி ரெண்டு பேரும் பூஜாராங்க பண்ணி விசிறி வீழ்ச்சி ஏதோ கொண்டிருக்கேன் கொடுக்குற அது பண்ண பண்ண அவர் பிடிக்குமே சாப்பிடுறாரு விசிறி விசிறார். பிராமணோத்தவராஜே கிருஷ்ணன் க்ஷத்திரியர், அவர் பிராமணோத்தவர் வேதத்துல வல்லவர் கிளாஸ் மாட்டி வயசுலயும் பெரியவர் கஷ்டப்படுறாரு. அப்படி பண்ணா இவருக்கு ஐஸ்வர்யம் நினைக்கிறான் அப்பதான் பகவான் எவ்வளவுதான் கிளாஸ் மாட்டவர் ஒருபடி சாத்தார் நல்ல ஐஸ்வர்யம் வரணும். ரெண்டாம் அடி சாப்பிட்டார், மூணாம் அடி சாப்பிட்டார், தடுத்துட்டார் லட்சுமி. இதுக்கு மேல மனுஷன் தாழ மாட்டான், ஐஸ்வர்யம் கொடுத்துட்டே போகாது, லட்சுமி தடுத்துட்டார். அதனாலே ஒரு முட்டி, ஒரு முட்டி அவளுக்கு எவ்வளவு கொடுத்தார் பெருமாள் வந்து பார்க்கிற ஆமே அடையாளத்தில் குசேரருக்கு. என்ன அந்த வித்யா கிளாஸ் பண்ணி கூப்பிடுற பகவான் கிளாஸ் பண்ணி என்ன ஆச்சு? ஒரு காலத்துல தான் ஐஸ்வர்யமானார், அது கூட பெருமாள் தான் நியாயம். ஒரு பெருமாள் தியானம் பண்ணி போறாரு குக்கிராமத்துக்கு, அவன் பெருமையா நினைக்கிறான். அவன் ஆரோக்கிராமியமாது அப்படி மனுஷன் எந்தவங்க எல்லாம் பண்ணவே பகவான் பார்ப்பான். எப்ப பார்த்தாலும் பக்தனாக்கிறது பணம் கொடுப்பான் கொடுக்காது இருப்பான். சில பேருக்கு மோட்சம் கொடுக்க ஆசைப்படுறவனுக்கு வைராகியம் வேண்டி அவங்ககிட்ட பணத்தை கூட பறிப்பது. தஸ்யாகிரமிச்சாமி தனம் தஸ்யகராமியம் பெருமாள் வைய முடியுமா? இவன் நம்ம கிட்ட வரணும் மோட்சத்துக்கு, இவ்வளவு வைபவத்திலே இருக்கான், அதெல்லாம் குறைக்கலாம், நஷ்டப்படுத்தி அவன் அப்புறப்படுத்தி செல்வத்தை அழிச்சி எல்லாம் பண்ணுவானா அதுக்கு பக்தனுக்கு? அப்பதான் வைபவத்துக்கு வேற இது வரும். என்னென்ன பண்ணுவானா? என்ன நினைக்கவே மாட்டேன், ஐஸ்வர்யத்தை நினைச்சிருக்கான், என் பக்தன் தான் ஆனா வந்து கழிவு பண்ணுவான். புத்தன் மனைவி பசங்கள் சில பேர் இல்லாத பண்ணுவான். சதா அபவதி துக்கிதா, துக்கம் வரதான் பெருமாள் ஞாபகம் வருது. தேன துக்கே சந்தப்தா, என்ன வாழ்க்கை வேண்டது, வைராக்கியம் வரும். தெரியுமா நபரி தேது எவ்வளவு நாள் அழிச்சுட்டே இருப்பாங்க, என்ன விடுறது இல்லையு ஞாபகம் வர வரைக்கும் ஒவ்வொரு சொத்தா அழிப்பான் பகவான். குந்தி தேவதான் கேட்கிறா, எனக்கு கஷ்டத்தையே கொடுக்கணும் பெருமாள் கிருஷ்ணங்கிட்ட, ஏன் பதவியை நினைக்க தோணும். ஒரு நாள் இவாய் ஓட ஒரு என்ன ஆனா பார்த்த முடியும். ஒரு உபயுக்தர் சொன்னார், இந்த ராஜ்யம் ஆசை எதுக்கு? ராஜ்யாப மகாவியாதி, ராஜ்யத்துல ஆசை வச்சுதான் ஒரு பெரும் வியாதி. அதனால வைத்தியமே கிடையாது, வியாதின்னா வைத்தியம் போய் குணம் பண்ணிக்கலாம். ராஜ்யம் ஒரு ஆசை வந்துட்டா அதுக்கு வைத்தியமே கிடையாது. இப்ப போன அவசரம் தான் வைத்தியம். கேட்கிறே பிது புத்தாம் ஆசை வந்துட்டா அப்பன்னு பார்க்க மாட்டான், அடிச்சு ராஜ்யம் பிடுங்குவான். இப்படி சரித்திரங்கள்லாம் பார்க்கணும், அப்பனு அடிச்சு ராஜ்யம் சேர்க்குவான். கம்சன் அப்படிதான், சில மொகல் கிங்ஸ் எல்லாம் பார்க்கும் அப்படிதான் பண்றா, பித்தாவும் பார்க்க மாட்டான். சில பையன் பையனுக்கு ராஜ்யம் அதான் அடிச்சு பிடிப்பான். ராஜ்ய ஆசை உண்டா அப்பாவாது பிள்ளையாவது. மக்களே பெரு புத்தானாம் பாதகனாம் சாபி, சண்டை வருது. ஏன்னா என்னது எல்லாம் இந்த இதுதான் நான் தான், என்ன வந்துட்டா இப்படிதான் தோணும். அஜி இவனுக்கு பகவத் சிந்தனமே சில பேர் செல்வத்தை அழிக்கிறான் பகவான், கெட்ட எண்ணமான பகவானுக்கு. என் முகூர்த்தம் க்ஷணம் வா அபி வாசுதேவோ நச்சின் சேதே, புராணங்கள் சொல்லும். ஒரு க்ஷணம் கூட வாசுதேவனுடைய க்ஷணம் இல்லைன்னா அந்த மனசு என்ன பிரயோஜனம்? பெரிய நஷ்டம் அந்த மனசு, பெரிய ஓட்ட சாகானிகி தன் மகச்சித்ரம், அதுவே பிரமங்கள் இதெல்லாம் உண்டாகும். பெருமான் நஞ்சின்றே இருக்கணும், எப்ப பெருமான் ஓடிண்டே இருக்கணும். பெருமான் நஞ்சா அழிப்பர், நஞ்சா கொடுப்பர். ஆனுஷிங்கா பரமா சரணாதி பண்ணிட்டான், வயிறு தான் போறான் காத்து விடான். அவன் இந்த பக்கத்துல ஒன்னும் வேண்டியதில்லை, வைராக்கியமா இருக்கான். ஆனா இவனுக்கு நம்ம பத்தனாசிய நம்ம கிட்ட அடைக்கலும் போது சரணாதி பண்ணிட்டானே பகவான் என்ன பண்றான்? சரீரம் நல்ல சரீரத்தை தரான், இவன் கேட்கல இதெல்லாம். ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியத்தை தரான், நல்ல பணங்களை தரான், சரீரம் ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்ச நிறைய போகங்களை தரான் இவருக்கு. ததாதி தியாயனாம் பும்சாம், யாருக்கு? பெருமாள உபாசனை பண்றவாளுக்கு, சரணாதி பண்றவாளுக்கு. பெருமாள் இதெல்லாம் கொடுக்குற அவனுக்கு முகுந்தன் பேருவன். முகுந்தனா மோட்சம் கொடுப்பவன், யாரும் தரப்படையாது அவன் தவிர. அவவர்க்க பிரதோகரி மோட்சமே தர பகவான், இதெல்லாம் கூட கொடுப்பான், இதெல்லாம் எடுப்பான், எல்லாம் அவன் உண்டு. குழந்தைகளா பெரிய ராஜா, எவ்வளவு பாக்கியம் பெற்று வருவாரு பெரிய ராஜா. கேரள தேசத்துல அவர் ஆழ்வாராய் கோவில கொண்டாடுறோம். பெரிய தமிழ் புலவர், தமிழ் சமஸ்கிருத புலவர், முகுந்த மாலை எழுத்தவர், பரமபக்தர், ராமபக்தர். அதனாலே பெருமாள் எப்ப ரங்கநாதனை பார்ப்பேன் தினமும் கிளம்பு வரும். ஏதோ ராஜ்யகாரியம் வந்துடும், ராஜா வந்து சரி நாளைக்கு போறான், நாளைக்கு போறான், கிளம்புங்க மறுநாள் காரியம் வந்துடும். ராஜ்ய பாரத்தின் பார்த்து நிறைய கஜானா, இவர் நன்னா ஆட்சி பண்றார். கஜானா ட்ரெஷரியில பணம் சேர்ந்துட்டு செழிப்பா இருக்கு ராஜ்யம். ஆனா இவர் நனவு போர் எங்க இருக்கு? பெருமாள் திருவிழில இருக்கு, ரங்கநாத திருவிழில இருக்கு. ஏண்டா இதெல்லாம் கொடுக்கிறேன். அவர் பாட்டு ஒரு பாசுரம், தாமிரபரணி நதி ஏற்றது, ஆழ்வார்கள் எல்லாம் பிறந்தது தென் தேசத்துல, மகாபாரதம் சொல்றது. கலவுகளும் பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக. நாராயண தியானிக்கிறவா தென்தேசம் தான் இருப்பார்கள். பாகவதம் அவதாரங்கள்லாம் அநேகமா வடதேசம், ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் தென்தேசம். கலவுகளும் பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக. தாமிரபரணி நதி எத்தனை வரிசையா நதியை அடிக்கிறார். தாமிரபரணி, பத்தாறு, வைகை, காவேரி, இந்த மாதிரி ஆற்றங்கரையில அவன் மகனியர்கள் அவதரிப்பாள். அதுல மகான் பிரதீ தேச மகாநதி கேரளாவில் மயாதேச பெரியாறு அப்படி ஓர அவதரித்த குலசேகர ஆழ்வார். ராம பக்தர் குறை பெருமாள் திருமணியினே பேரு முகுந்த மாதிரி பாடுறார். ராமணியின் ராமாயணத்தை தினம் கேட்பவர். நின்னையே தான் வேண்டி ஒரு பாசம் உள்ளவர். பெருமாளே எனக்கு ஒன்றும் குறைவில்லை, ராஜத்தை குறைவில்லை, ஒன்ன நான் பார்க்க வேண்டும், எப்ப பார்க்க போறேன், நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் உன் இந்த ராஜ்யம் ஒதுக்கல் தனங்கள் நான் கேட்டனா ஒன்னதான் கேட்கிறேன். நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான், நீர் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் அது ஓடுறது. அகமகமிகளாக தேசிகன் எஸ்யாம் எஸ்யாம் திசை வைக்கிறது. பிராட்டிய கடாட்சம் எங்கெல்லாம் வர்றதோ அங்கெல்லாம் ஓடி வந்து இவனுக்கு செல்வம் சேர்க்கிறதான். அது தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் ஏ பெருமானே வித்துவக்கோட்டம்மான் வித்துவக்கோடும் கேட்டாவது திவ்ய தேசத்தை மங்களாசாரம் பண்ற போது குலசேகர ஆழ்வார் மின்னையே திகதி பலபலான அந்த சக்கரத்தாழ்வார்கள் சேவை சாதிக்கிற வித்துவக்கோட்டு பெருமாளே நிதியே தான் வேண்டி மறுபடியும் ஆரம்பித்தார். நிதியே தான் வேண்டினா நீ பாட்டு ராஜ்யம் பலதான் தர மறுபடியும் முடிக்கிறார். நின்னையே தான் வேண்டி எனக்கு எதுவும் வேண்டாம், நின்னையே தான் வேண்டி நிற்பேன் அடியேனே உன் தாசம் தான். பெரிய சேர்க்கல அல்பமான கிராமாதிகாரிமா நான் விரும்பல. கண்டவர் வணங்க கலியாணி மீதே அது அனுபவிக்கிறார். திருநாங்கூர் மணிமாட கோயில் திவிசேஷத்தை பாடுற போது கண்டவர் வணங்க கலியாணி மீதே கழிசூ உலகோர் காவலராய் விந்தோய் நெடுமன் நெடுவெண் குடை நீடன் கீழ் நீர் உலகாண்டு விருப்பம் விரும்பியிருப்பர் அல்பால அனுப்பார். யானில போனோம் வரணும் எல்லாரும் சேவிக்கணும். கண்டவர் வணங்க யார் பார்க்கிறோம் வளர விழுந்து சேவிக்கிறார் ராஜாவாஜ. கலியாணி அழகான யானை கடல் சூழ் உலக எப்பேற்பட உலோகம் சுத்தூர் கடவுகள் மேல பார்த்த ஆகாசம் இதுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு ஆடன்னு ஆசைப்பட்டு இருநீர் உலகாலம் விரும்பு சக்கரவர்த்தி ஆகணும் ஆசை சண்டையெல்லாம் வந்து சொன்னோம். இப்படிலாம் விரும்பி இருப்ப இதுதான் ஆசைப்படுவா திருப்படி ஆசைப்படுவாடா யாராவது இது நாங்கூர் மணியாளர் பெருமானை உங்ககிட்ட நான் பக்தி பெருக வேண்டும் விசாரிக்கிற அப்படிப்பட்ட செல்வம் வேண்டாம் இப்படிதான் ஆச்சாரியால் ஆச்சாரே அதுதான் இந்த சோகத்துல பற்றார். துங்கம் மங்களம் ஸ்ரீவங்கள தொப்பிரியே தங்கத்தின் நாயகியே பிரியாத சீதா ராமஸ்ய தாராக பிதிருதாயினி. உனக்கு பிரியமான விசேஷம் நங்கநாதனுக்கு பிரியமான ஒன்னும் விசேஷம். அதாவது ராம வால்மீகி சொல்றார் வில்ல முறிக்கிறார் பயம் வரப்படி சீதை கல்யாணம் பண்ணிக்கிறார். கூப்பிடுறார் ஸ்வயம்வரம் சத்ரிய கல்யாணம் ஜெயிச்சவா கல்யாணம் பண்ணிக்கணும். ஏழு விதமான விவாகம் ஸ்வயம்வரம் யுத்தத்தை வீழ்த்தும் போது இல்ல ஆர்ஷம் பிராமணம் பிராமணனுக்கு பைசாசம் பிசாசமா இருக்கக்கூடியது தூமையை தூக்கிட்டு போறது இதுல பலவித விவாகம். அதுல ஸ்வயம்வரத்தை வெற்றி கொண்டார் ராமன் சீதை கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுமேனார் இல்ல எங்க தகப்பனார் வரணும் உடனே எப்படி உடனே கல்யாணம் பண்ணி வந்தானே உடனே தகப்பனாக சமாதானம் போது அவர் எல்லாரோடையும் வரார் தரம சகிதமாக. அப்ப சீதை பிரியா ராமனுக்கு பிரியா இருக்காள். எப்படி பிரியாவத சீதா ராமஸ்ய வால்மீகி ராமன் சொல்றார் ராமஸ்ய ராமனுக்கு பிரியமான வில்ல வில்ல எதிர்த்தானே லோகநாதன் இவன் தானே அப்போ இவன் தானே கல்யாணம் பண்ணிக்கணும் மாறிட வேண்டும். தாராக பிதகுதாயதி வால்மீகி சொல்றார் தகப்பனா வரட்டும் எங்க தகப்பனா தசரதர் பண்ணி வச்ச கல்யாணம் அந்த பேர் வரணுமா எப்படி ஆசைப்படுற சாஸ்திரம் அரேஞ்சர் மேரேஜ் பண்ணுன்ற பிரிய எதிர்த்தாயி சொல்லி அப்படிப்பட்ட மங்களம் துங்கமான மங்களம் உங்களிட மங்களம் எல்லாம் இருக்கு நீயே மங்களமானவள் துங்கம் சுபாவத்தாலே ரொம்ப உயர்ந்த பொருள் மங்களமானது பூ விளக்கு பழம் இதெல்லாம் மங்களமான வஸ்துக்கள் ரத்னங்கள் புலபருவதங்கள் இதெல்லாம் கங்கை காவிரி எல்லாம் மங்களமான வஸ்து இதெல்லாம் கணக்கெடுப்பாக உண்டாச்சு. இவ்வளவு மங்கள சமாதானம் இவ்வளவு சமாதானம் சொன்னேன் கிராமங்கள், கிராமாதிபாதி எவ்வளவு சொன்ன ஐஸ்வர்யங்கள் ஆள்றது எல்லாம் தே வீக்ஷண போக பஞ்சஷா விபுஷா பஞ்சஷா அஞ்சு ஆறு ஒரு அஞ்சாறு திவலை அப்படியே கண்லேருந்து திவலை வர்றது நிறைய ஆனந்த பாஷ்பம் பெருமாளை பார்க்க திவலை ஆனந்த வரலாம் அது தெளிக்கிறது அப்படி காத்து அது போருவேன் இவ்வளவு ஐஸ்வர்யங்கள்லாம் இவ்வளவு அழைக்கிறேன் யாரால் எப்படி உண்டாகுது பிராட்டியே திவலைகள் வீக்ஷண போக பஞ்சதாக அஞ்சாறு திவலை போருவேன் இவ்வளவு வந்துடும் ஆச்சு உங்களுக்கு கடாட்சி கடைக்கன் வேணும் அது போர் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகமானது பதினஞ்சு ஆருக்ராம நியமகாது நியாமகாது அவிவோ ஆசர்வ நிர்வாகாது ஐஸ்வர்யம் எதிக உத்தரோத்தர குணம் ஸ்ரீரங்க பர்த்து பிரியே துங்கம் மங்களம் உஜ்வலம் எரிபவது புண்ணியம் புனப்பாவனம் தன்யம் எது தலதச்ச வீக்ஷிடபவா தே பஞ்சஷா விபுஷான்னு முடிக்கிறார் பிராட்டி வைபவம் முடிகிறது கவிதா கே சிம்மா கல்யாண வெங்கடேஜாய் வேதாந்த உரிமை அடுத்த வாரம் சந்திக்கலாம் வணக்கம்.